والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலான் மாதம் முழுவதும் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுடைய விளக்க உரையை கேட்டு புனிதமான லைலத்துல் கத்ர் இரவுகளிலே விழித்திருந்து அவனுடைய அருளை நாடி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் வழங்கிய ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய கலாமின்படி நடப்பதற்கும் லைலத்துல் கத்ருடைய பரிபூர்ணமான நன்மையை பெறுவதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆ செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சோதல கொஞ்சம் நல்லா நெருங்கி உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி வர்றவங்க அப்படி உட்கார வசதியா இருக்கும். நெருங்கி உட்கார்ந்துங்க. அருமை சகோதரர்களே, நேற்று நாம் பார்த்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு அவன் செய்த ஒரு மாபெரும் அருட்கொடையை, மாபெரும் ஞாமத்தை நினைவுறுத்தி நீங்கள் எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்து அந்த மோசமான நிலையிலிருந்து உங்களை பாதுகாத்தான் என்ற விவரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினான். சொல்லும் பொழுது வதுக்குரு நியமத்துல்லாஹி அலைக்கும், இது குன்தும் ஆதான், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளை நினைவுறுத்தி பாருங்கள். இது குன்தும் ஆதான், நீங்கள் எல்லாம் உங்களுக்குள் விரோதிகளாக பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அவன்தான் உங்களுடைய உள்ளங்களுக்கிடையே அன்பையும் மஹப்பத்தையும் ஏற்படுத்தினான். அதனால் நீங்கள் அவனுடைய அருட்கொடையை கொண்டு நீங்கள் எல்லாம் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். மேலும் குண்துமலா ஷஃபா ஹஃபரத்தி மினன்னார், நீங்கள் நரக நெருப்பினுடைய விளிம்பிலே நின்று கொண்டிருந்தீர்கள், அந்த நரகத்திலே விழுவதற்கு தயாராக. ஃபன்கதகும் மின்ஹா, அவர்தான் அல்லாஹ் தான் உங்களை இந்த நபியின் மூலமாக அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான். அருமை சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு செய்த அருள் மட்டுமல்ல, மாறாக உலகத்திலே யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களோ, யாரெல்லாம் ஈமான் படி வாழ முற்படுவார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய ஒரு மாபெரும் வாய்ப்பு. இன்று உலகளாவிய அளவிலே முஸ்லிம்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை கஷ்டம் என்று ஏற்பட்டால் உலக முஸ்லீம்கள் எல்லோரும் துடிப்பதை பார்க்கின்றோம். இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்திய ஈமானிய பாசம், ஈமானிய அன்பு. அதை பற்றிய விரிவான விவரங்களை நேற்றைய தினம் சஹாபாக்களுடைய சம்பவங்களோடு உங்களுக்கு குறிப்பிட்டேன். அதனுடைய தொடரிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தம், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலம், மக்காவிலிருந்து மதினாவுக்கு போய் ஹிஜ்ரத் செய்து சென்று மதினாவில் தங்கி அங்கே பல்வேறு பிரச்சனைகள், தோல்விகள், வெற்றிகள், எதிர்ப்புகள், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் மீறி எல்லாம் முடிந்து மக்கத்து வெற்றியும் முடிந்து கடைசியான போர் நடக்கின்றது ஹுனைன் போர், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி காலத்தில் நடந்த போர். இந்த போரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எக்கச்சக்கமான கனிமத்துக்களை, எக்கச்சக்கமான போரில் கிடைத்த அனாந்தர சொத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாரி வழங்கினான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனிமத்துக்களை எல்லாம் அங்கேயே மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். அதில் பெரும்பாலான கனிமத்துகளை பார்ப்போம் எனால், புதிதாக அந்த நேரத்தில் மக்கத்து வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கத்து மக்களுக்கே ரசூல் அதிகமாக கொடுத்தாங்க. முஹாஜிர்களுக்கும் மக்கத்து மக்களுக்கும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் வாரி வாரி கொடுத்தாங்க. இந்த அப்படி 200 ஆடு, 300 ஒட்டகம், 500 மாடு, இப்படி யார் யார் கேட்டாங்களோ எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஹுனைன் வாழ்ந்த பனு கித்ஃபான் என்ற கோட்டத்தினர்கள், ஹவாசின் என்ற கோத்திரத்தார்கள், இவங்கெல்லாம் மிகப்பெரிய பண்ணைக்காரர்களாக இருந்தார்கள். பண்ணையாருங்கல்ல, அந்த மாதிரி பண்ணையார்களாக இருந்தாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பண்ணை, என்ன பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, ஒட்டக பண்ணை, அதெல்லாம் அவர்கள் தோல்வி அடைந்த பிறகு மொத்த பண்ணைகளும் கனிமத்து பொருளாக முஸ்லீம்கள் கிடைத்தது. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் மானாவாரியா வாரி வாரி வழங்குறாங்க. இதை பார்த்து மனிதர்கள் தானே சஹாபாக்கள், ஒரு சில சஹாபாக்கள உள்ளத்துல லேசா ஒரு வருத்தம் வந்துச்சு. என்ன, நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு இவ்வளோ அடைக்கலம் கொடுத்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்க மதினால வந்து தங்கினாங்க, நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். கிட்டத்தட்ட 10-13 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடவே, நம்மில் ஒருவராகவே இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுடைய மக்கத்து மக்கள் திரும்ப கிடச்ச உடனே ரசூலுல்லாஹ் அவங்க ஊர் மக்களோட சாஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற இந்த எண்ணம் சஹாபாக்களுக்கு லேசா துளிரிட ஆரம்பிச்சது. அது அப்படியே அரசல் புரசலா அப்படியே கசமுசாவாகி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுகள் வரை வந்து சேர்ந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூட்டுறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூட்டுறாங்க. கூப்பிட்டு சஹாபாக்கள்கிட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, என்ன அன்சாரிகளே, உங்களோட உள்ளத்தில் அப்படி ஏதாவது எண்ணம் இருக்குதா, அப்படி ஏதாவது வருத்தங்கள் அல்லது ஏதாவது கிரேவியன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, மன வருத்தங்கள், மன கிளேசங்கள் அப்படி எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க சஹாபாக்கள், இல்லைன்னு சொன்னா பொய்யாயிடும், அமைதியா இருந்தாங்க. எல்லாரோட உள்ளத்தில் இல்லாட்டும், ஒரு சில பேர் உள்ளத்தில் இருக்குது அந்த வருத்தம். அப்ப இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, எல்லாருமே நம்ம உள்ளத்துல வருத்தம் இல்லாட்டா கூட சில பேருக்கு உள்ளத்துல வருத்தம் இருக்குது, நம்ம அமைதியா இருந்தாதான் ரசூல் அந்த வருத்தத்தை என்ன சொல்லுவாங்க, விளக்கம் சொல்லுவாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லிட்டா பொய்யாவும் போயிடும். அதனால சஹாபாக்கள் அமைதியா இருந்தாங்க. நபிசுல்லா சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அலம் அஜிதுக்கும் வலாலன், அலம் அஜிதுக்கும் வலாலன் ஃபஹதாபி, நான் உங்களை வழிகட்டவர்களாக பார்த்தேன், ஆனால் அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கவில்லையா. நீங்க வழிகட்டவர்களா இருந்தீங்க, அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கலையா. வகுன்தும் முத்தஃபர்ரிகீன் ஃஅல்லஃப அல்லாஹு பைன குலூபிக்கும், பல பிரிவுகளா நீங்க பிரிஞ்சு கிடந்தீங்க, உங்களுக்குள்ள தகராறு சண்டை போட்டுக்கிட்டு பல பிரிவுகளா பிரிஞ்சு கிடந்தீங்க, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் மூலமா உங்களுடைய உள்ளங்களை இணைக்கவில்லையா. வகுன்தும் ஃபுக்ரா, நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள், ஃபஅக்னாகும் அல்லாஹு பி, அல்லாஹ் என் மூலமா உங்களை செல்வந்தர்கள் ஆக்கலையா. வகுன்தும் அஸில்லா, ரொம்ப கேவலமான மக்களா இருந்தீங்க, ஜஆலல்லாஹுல் அஇஸ்ஸா பி, அல்லாஹ் உங்களை கண்ணியமானதாக ஆக்கவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்ட எல்லா, ரசூலா கேட்ட எல்லா கேள்விக்கும் சஹாபாக்கள் ஆமீன், நிச்சயமா, ஆமா யா ரசூலுல்லாஹ், நாங்கள் வழிகட்டவர்களா இருந்தோம், அல்லாஹ் உங்களை வச்சு தான் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான், ஆமா வாஸ்தவம் தான், நாங்கள் பிரிஞ்சு சண்டை போட்டு கிடந்தோம், விரோதிகளா இருந்தோம், அல்லாஹ் எங்களை உள்ளங்களை உங்கள் மூலமா ஒருங்கிணைத்தான், வாஸ்தவம் தான், நாங்கள் ஏழைகளா இருந்தோம், அல்லாஹ் உங்கள் மூலமே எங்களை செந்தில் வந்து கொடுத்தான், வாழ்க்கையில பரக்கத்தை கொடுத்தான், வாஸ்தவம் தான். நாங்கள் இழிவான மக்களாக இருந்தோம், அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலமா உங்கள் மூலமா எங்களுக்கு இஸ்ஸத்தை கொடுத்தான், வாஸ்தவம் தான் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இவங்க நாம கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவங்க ஆமா ஆமாங்கிறாங்க. ரசூலுடைய நோக்கம் அவங்களோட உள்ளத்தில் உள்ள வருத்தங்கள் போகணும், இந்த தவறான எண்ணம் போகணும் அப்படிங்கிறது தான். ரசூலா கேட்க கேட்க சஹாபாக்கள் ஆமா ஆமா ஆமான்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இந்த பதில் அவங்களுடைய வருத்தத்தை போக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அன்சாரிகளே நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லணும் தெரியுமா, நான் ஒன்னு சொல்லித்தரேன். நீங்க நான் எப்படி உங்களை கேள்வி கேட்கிறனோ அதே மாதிரி நீங்க என்ன கேள்வி கேளுங்க. எப்படின்னு சொன்னா, நீங்கள் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டவர்களாக வந்தீர்கள், நாங்கள் அடைக்கலம் கொடுக்கலையா, உயிருக்கு ஆபத்தான நிலையில வந்தீங்க, நாங்கள் உங்க உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கலையா, இஸ்லாத்தை மிகவும் வறிய நிலையில கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொண்டு வந்தீங்க, எங்கள்கிட்ட வந்த பிறகு இஸ்லாத்தை வளர்க்கலையா, இதெல்லாம் நீங்க கேளுங்க. நபி ஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்களா, அமைதியா இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு இப்படி எல்லாம் கேட்பதற்கு உரிமை உண்டு, உங்களுக்கு இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு உரிமை உண்டு சொல்லிட்டு சொன்னாங்க, இனி என்னுடைய ஹயாத்து என்னுடைய மௌத்து எல்லாமே உங்களோட தான். நான் மக்கத்து வாசிகள் நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துட்டேங்கிறதுனால அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டி கொண்டு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மக்கத்து வாசிகள் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் ஓட்டி கொண்டு செல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்துக் கொண்டு செல்கிறீர்கள், உங்களுக்கு எது வேணும். சஹாபாக்கள்லாம் ஓண்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டி கொண்டு போகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைச்சிக்கிட்டு போறீங்க, எது சிறந்தது. உலக மக்கள் எல்லாம் ஒரு பாதையிலும், அன்சாரிகள் ஒரு பாதையிலும் நடந்தால் அன்சாரிகள் நடக்கும் பாதையில் தான் நான் நடப்பேன் சொன்னாங்க. இதை கேட்ட உடனே சஹாபாக்கள்லாம் கேவி கேவி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அன்சாரி சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, இவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க, இந்த அற்பமான ஆடுகளுக்கு மாடுகளுக்கு நம்ம ஆசைப்பட்டு ரசூலா தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சஹாபாக்கள் வருத்தப்பட்டாங்க. ஹயர் அந்த சூழ்நிலையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க, இது கொண்டு மாதான் நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களிலே ஒற்றுமை ஏற்படுத்தினான், ஒருங்கிணைக்க செய்தான். இந்த ஒருங்கிணைப்பு சகோதரர்களை, ஈமானிய ஒருங்கிணைப்பு ஒவ்வொரு மூமினர் உள்ளத்திலும் ஏற்பட வேண்டும். ஆயிரம் நமக்குள்ள தப்பு இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும், கருத்து வேறுபாடு இருக்கட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா நாம் எல்லோரும் சகோதரர்கள், நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்ற ஒற்றுமை உணர்வை எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தினாங்க. இந்த ஆயத்து எங்க எப்ப இறங்கிச்சு அப்படின்னு சொன்னா, மதினால ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாம் குழுமி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்னாடி அன்சாரிகள் வந்து ஹஸ்ரஜ் அவுஸ் அப்படின்னு ரெண்டு கோத்திரமா இருந்தாங்க. ஹஸ்ரஜ் ஒரு கோத்திரம் இருந்தாங்க, அவுஸ் ஒரு கோத்திரம் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. ஹஸ்ரஜுக்கு அவுஸ் மத்தியில் அடிக்கடி போர் நடக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தீனாக்கு வந்த பிறகு இந்த ஹஸ்ரஜ் அவுஸ்ங்கிற பேரெல்லாம் ஒழிச்சுட்டு எல்லோரும் முஸ்லீம்கள், எல்லோரும் முஸ்லீம்கள் என்ற ஒரே தத்துவத்தின் அடிப்படையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் முஹப்பத்தை ஏற்படுத்தினாங்க. ஒரு நாள் சஹாபாக்கள் உட்கார்ந்து ஏதோ ஒரு சபையில் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஷைத்தான் வர்றான், ஒரு முனாஃபிக் நயவஞ்சக ஷைத்தான் வந்து, என்ன இந்த அவன் யூதன், என்ன இந்த முஸ்லிம்கள் பழைய பகையெல்லாம் மறந்த மாதிரி இருக்குது, எல்லாம் ஒத்தனுக்கு ஒத்தனை முகப்பத்தாக பேசிக்கிறான், அன்பு பாராட்டுறான், இவன் அவனை கட்டி பிடிக்கிறான், இவனை கட்டி பிடிக்கிறான், இவன் அவனுக்கு ஊட்டி விடுறான், இவனுக்கு ஊட்டி விடுறான், இவ்வளோ பாசமாக இருக்காங்களே, சரி கொஞ்சம் ஏதாவது விளையாடுவோம் அப்படின்னு அஹனஸ் இப்னு ஷுரைக் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன், ஒரு முனாஃபிக், ஏன்னா யூதர் தானே பெரும் முனாஃபிக்கானாங்க, அந்த முனாஃபிக் என்ன பண்ணுறான், அந்த சபையில் வர்றான் வந்து, எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் நீங்கள் அந்த போரில் ஹஸ்ரஜ்ஜி அடி வாங்கினீங்க பாருங்க, அதை மறந்ததான் ரொம்ப கேவலம், யாரும் அவசப்பா சொன்னான், எல்லாம் முகப்பத்தாக இருக்கீங்க, அன்பா இருக்கீங்க, எல்லாம் வாஸ்தவம் தான்பா, எல்லாம் இதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அந்த போரில் அடி வாங்கினீங்க பாருங்க, அது செமாட்டி, யார அவசப்பா சொன்னான், ஹவுஸுக்கு அப்படியே ஞாபகம் வருது, அந்த மணக்கண்ணில் ஓடுது, ஆமாம் என்ன அடி அடிச்சாங்க நம்மளை, நம்ம இதெல்லாத்தையும் மறந்துட்டோமே அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது டக்குனு நீங்க மட்டும் நான் சாதாரணாலா நீங்க ஹசரஜி அது முந்தின போல நீங்க அடி வாங்கினீங்களா ஹவுஸ்கிட்ட அதுக்கு அதுல நீங்க அடி வாங்கினீங்கல்ல அதுல உண்மையிலேயே ஹவுஸுடைய வீரத்தை பாராட்டணும். இப்படி உசு பேத்தின உடனே அப்படியே வார்த்தைகள் கொந்தளிக்குது, கொதிக்கிற மாதிரி வார்த்தைகள் வருது. ஆமா ஆமா நாங்க மட்டும் லேசாளுங்களா, நாங்க வாழ சொல்லட்ட ஆரம்பிச்சா அவ்வளவுதானே யாரு ஹசரச்சி ஹவுஸு நாங்க மட்டும் சாதாரண ஆளுங்களா, எங்கிட்ட அங்க அடிவானு ஞாபகம் இல்லையா, எங்க அடிவானு ஞாபகம் இல்லையா, அல் ஹராப் அல் ஹராப் அல் ஹராப் சத்தம் உயர ஆரம்பிச்சிச்சு. மீண்டும் போர் போர் பாத்துருமா போட்டு பாத்துருமா இதை மறந்துட்டீங்களா எல்லாத்தையும், இவங்களும் கூச்சலிட அவங்களும் கூச்சலிட. இது சபையில் அந்த காலத்தில் இல்லை, இப்பவும் பார்க்கலாம். ஒரு சபையில எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி சந்தோஷமா மொஹப்பத்தா ஏற்படும் நேரத்தில் ஒரு இப்லீஸ் எங்கேந்தான் வருவான்னு தெரியாது. பார்த்துறீங்களா நல்ல மொஹப்பத்தாயிடுவாங்க. ஒரு இப்லீஸ் அந்த நேரத்தில் வருவான் பாருங்க, அப்பந்தான் அந்த இப்லீஸுடைய முழு தோற்றத்தை நம்ம பார்க்கலாம். அப்படியே இப்லீஸ் அவனுடைய ஆட்டிடியூடு, அவனுடைய மாடுலேஷன், அவனுடைய அந்த என்ன சொல்றது அந்த நடைமுறை, உடல் மொழி, அந்த பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்லீஸ் தெரியும் நமக்கு. அழகா வந்து உடச்சு விட்டு போயிடுவான். அந்த மாதிரி சொன்ன உடனே சஹாபாக்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிதடி சண்டை அளவுக்கு வந்துருச்சு, நீயா நானா அப்படின்னு அடிதடி சண்டை அளவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுறாங்க, மஸ்ஜித் நபவியில் இருக்காங்க, கேள்விப்படுறாங்க, தங்களுடைய லுங்கியை இழுத்துட்டே ஓடிறாங்க ரசூலுல்லா, கட்டியும் கட்டாமையுமா இழுத்துட்டே ஓடிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா. எஸ்ரு இஸாரஹு ஹதீஸ்ல வருது, அப்படி லுங்கியா அப்படியே அவசரமா சரி பண்ணி வேகமா எஞ்ச லுங்கியா வரும்ல, அந்த லுங்கியை கட்டியும் கட்டாயமா வேகமா ஓடிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லுங்கி இழுத்துட்டே ஓடி வராங்க. ஓடி வந்து சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அபி தாவல் ஜாயிலியா வானாமின் அதுகுறிக்கும், நான் உங்களுக்கு மத்தியில் உயிரோடு இருக்கும் பொழுதே மறுபடியும் ஜாகிலியாக போயிட்டீங்களா, நான் உயிரோடு இருக்கும் ஜாகிலியாக போயிட்டீங்களா, என்ன பண்ணீங்க நீங்க அப்படின்னு ரசூலுல்லா ஒரு குரல் கொடுத்த ஒன்று தான் அந்த மக்களுக்கு புத்தி தெளிய ஆரம்பிச்சது. ஆஹா எவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் மறக்கடிச்சு நம்ம முஹப்பத் அன்பா இருக்கிற நேரத்தில் எவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த ஆயத்தை இருக்கிறான், இந்த ஆயத்தை இருக்கிறான், இது கொண்டு மாதான் நீ நினைத்து பாருங்க, ஒதுக்குறோம் நியமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது செய்த நியமத்தை நினைச்சு பாருங்க, இது கொண்டு மாதான் நீங்கள் பக்கா விரோதிகளா இருந்தீங்க, உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணைப்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தினான். அவனுடைய அருளை கொண்டுதான் நீங்கள் சகோதரர்களாகினீர்கள் என்பதை மறந்துடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தை இருக்கணும். இதை இன்னொரு ஆயத்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நேற்று உங்களுக்கு ஓதி காட்டினேன், லவ் அன்ஃபக்த மாஃபில் அறது ஜமியா நபியே, இந்த உள்ளங்களை இணைக்கிறது பாருங்க சாதாரண விஷயம் இல்லையா, இது சாதாரண வேலை இல்லை. லவ் அன்ஃபக்த மாஃபில் அறது ஜமியா, உலகத்தில் உள்ள மொத்த செல்வங்களையும் உலகத்தில் உள்ள மொத்த செல்வங்களையும் நீங்கள் செலவழித்திருந்தாலும் கூட அவருடைய உள்ளங்களில் ஒற்றுமை ஏற்படுத்தியிருக்க முடியாது. உலகத்தில் மொத்த செல்வம், லவ் அன்ஃபக்த மாஃபில் அறது ஜமியா, உலகத்தில் மொத்த செல்வங்களையும் நீங்கள் செலவழித்திருந்தாலும் கூட அவர்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு உங்களால் இணைப்பு ஏற்படுத்தி இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தான் அவர்களுக்கு மத்தியில் இந்த மன ஒற்றுமையை ஏற்படுத்தினார். ஏன்னா அரபு மக்கள் அந்த மாதிரி மக்களுக்கு முரட்டு மக்கள், முரட்டு மக்கள் அறிவுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, எடுத்தோன்னு தடாலடி. அது அன்றைக்கு இல்லை, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இவனும் காரில் வரும் அவனும் காரில் வருவான், ஏதாவது இடம் இடிச்சுட்டாங்க ரெண்டு பேர் இறங்குவான், அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் அஸ்ஸலாம், கைஃபுல் ஹால், அல்ஹம்துலில்லா, கட்டி பிடிச்சுமா முத்தம் கொடுத்துமா, கொடுத்த பிறகு ஆரம்பிப்பான் சண்டையை. முதல்ல சலாம் சொல்லுவான், கார் இடிச்சுப்பாங்க, இடிச்சுட்டு இறங்கணும், இவனும் கார் ஓட்டி இறங்கும், அவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், கைஃபுல் ஹால், அல்ஹம்துலில்லா, முஹ்மாஃபி அறிவில்லைங்குவான், அந்த முஹ்மாஃபி அது எங்க வரைக்கும் போனாக்கா, அந்த ஹிமார், அந்த கிலாப், நீ கழுத, நான் நாய், சண்டை ரெண்டு பேருக்கும் அடிச்சுப்பாங்க. கடைசி நேரத்தில் அடிக்கிற சாதாரண அடி இல்ல, நம்மளும் சும்மா சாதாரண சீதான அடிக்க மாட்டான், இவன் கல் எடுத்து அவன் காரக்கார அடி உடைப்பான், அவன் கல் எடுத்து அவன் இவன் காரன் உடைப்பான், எல்லாம் உடைச்சு முடிச்சா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமா, பார்த்தாலே ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி முரட்டு மக்கள், ஆனா உள்ளத்துல வந்து கசர் கிடையாது, நம்மள மாதிரி இந்த கன்னிங் ஃபெல்லோஸ் கிடையாது அவங்க. நம்மள வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கலா மாஷாஅல்லாஹ் வச்சுக்கிற மோன எதிரில் பார்த்தா அப்படி சலாம் சொல்லுவான், அப்படி கூட கொண்டு போடுவான், அப்படி நெளிவான். இது அப்படியே இந்த இங்குள்ள காஃபிருடைய கலாச்சாரம், இங்குள்ள காஃபிருடைய கலாச்சாரம். ஆனா அந்த அரபு மக்களை பார்த்தீங்கன்னா சண்டை போடுவான், திட்டுவான், ஆனா உள்ளத்துல ஒண்ணுமே இருக்காது, கசடு இருக்காது, அங்கனே மறந்துட்டு போயிட்டே இருப்பான் பாட்டுக்கு. ஆனா இது யூதர்கள்ட்ட உள்ள கெட்ட குணம், இது யூதர்கள்ட்ட குணம், பிராமணர்கள்ட்ட குணம் நம்மகிட்ட வந்துச்சு. இது பிராமணர்கள்ட்ட உள்ள குணம் தான், இவங்களோட பழகி பழகி, இங்குள்ள இந்துக்களோட பழகி பழகி, பிராமணர்கள் இந்துக்களோட பழகி, இந்துக்கள் மற்றவங்களோட பழகி, மற்றவங்க நம்மளோட பழகி, இவங்களோட குணம் நம்மகிட்ட வந்துருது. எப்படி உள்ளத்துல கன்னிங் ஃபெலோஸா இருக்கும். இதுல பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா, உள்ளுக்குள்ள மோன உனக்கு வைக்கிற மாதிரி வேட்டு, அவனும் அதே மாதிரி இப்படியா சொன்ன அவனுக்கு வைக்கிற மாதிரி வேட்டு. அப்ப இந்த குணம் இது கெட்ட குணம். ஆனா அந்த அரபுகளுக்கு மத்தியில அடிச்சுப்பான், கொண்டுப்பான், சண்டை போட்டுமான், ஆனா அங்கனக்குள்ள எல்லாத்தையும் மறந்துடுவான். அதே மாதிரிதான் பாருங்க, பழைய ஞாபகத்தெல்லாம் ஞாபகப்படுத்தின உடனே ஷைத்தான் வந்தான், சண்டை ஏற்படுத்தினான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வந்து அபி தாவல் ஜாஹிலியா வான பைன அதுரிக்கும், நான் உங்களுக்கு மத்தியில் உயிரோடு இருக்கும் பொழுதே ஜாஹிலியாவுடைய குணமா இந்த வார்த்தை தான் கேட்டாங்க. அப்படியே கண் முடிச்சிட்டான், அடடா எவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டோம், எவ்வளவு பேர் மிஸ்டேக் பண்ணிட்டோம். அதனால இந்த குணம் இருக்குது பாருங்க, இந்த கரடு முரடான குணம், இந்த கரடு முரடான குணத்துல நிறைய நன்மைகள் உண்டு. ஆனா ரொம்ப சாஃப்டா இருப்பான், ரொம்ப அன்பா இருப்பான், நல்லா இருப்பான், ஆனா உள்ளுக்குள்ள என்னென்ன துரோகம் பண்ணுமோ எல்லா துரோகம் பண்ணிட்டு இருப்பான். இது ரொம்ப ரொம்ப மோசமான குணம். இந்த கரடு முரடா திட்டிக்கிறது அடிச்சுக்கிறது, அப்புறம் உள்ளத்துல ஒண்ணு எல்லாம் பிரிஞ்சு போயிரு, சலாமா சலாமன் பிரிஞ்சு போறான் பாருங்க. இது இவங்கள்ட்ட பெரிய ஆபத்துக்குரியவர்கள் இல்லை இது. ஆனா வெளிப்படையா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு முகப்பத்தா இருந்துக்கிட்டு கூட கும்பிடு போட்டுக்கிட்டு பின்னாடி புறம் பேசுறது அவதூறு பேசுறது பாருங்க, இவன் ரொம்ப ஆபத்தானவன், ரொம்ப ஆபத்தானவன். இது முனாஃபிக் தான், நயவஞ்சகத்தனம். ஹைர் சஹாபாக்களுடைய அவங்க அரபு மக்கள்ங்கிறதுனால அவங்களோட இயற்கையா அவங்கள்ட்ட அந்த குணம் இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானத்துல அவங்கள பாதுகாத்தான். அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொன்னா பாருங்க, வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் யதுஊன இலல் கைர் வயாமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹௌன அலில் முன்கர் உலாயிகஹுமுல் முஃப்லிஹூன். வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் யதுஊன இலல் கைர், உங்களிலே ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும், உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன கூட்டம்? யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய கூட்டம், நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒய்யாமருன பில் மாரூஃப் வயன்ஹௌன அனில் முன்கர், நன்மையின் பக்கம் அழைக்கிறதுனா என்ன, நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அப்படி ஒரு கூட்டம் உங்களுக்கு பத்தி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உலாயிகஹுமுல் முஃப்லிஹூன், நிச்சயமாக அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்றான் சோர்லே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு மட்டும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத்தில் நாஸ், இதுவரை வெளியான சமுதாயங்களை நீங்க சிறந்த சமுதாயத்தின் சொல்றோம் பாருங்க. அதுக்கு காரணம் இதுதான், என்ன, இதுக்கு முன்சென்ற சமுதாயத்தினர்லாம் அந்தந்த நபி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்தா போதும், நான் உண்டு, என் வேலை உண்டு, அமல் உண்டு, இருந்தா போதும். ஆனா பெருமானா சல்லல்லாஹு உம்மத்தினருக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட குணத்தை கொடுக்கல, அப்படிப்பட்ட பொறுப்பு கொடுக்கல. அதற்கும் மேலே முன்சென்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை இந்த சமுதாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதனாலதான் இந்த உம்மத் சிறந்த உம்மத், அதனால இந்த உம்மத்து சிறந்த உம்மத். ஏன், முன்சென்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, என்ன பொறுப்பு, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். ஆனா இன்னைக்கு நாம நம்மகிட்ட ஒரு பெரிய முசீபத்துங்க, நன்மை ஏவுறதும் கிடையாது, தீமையை தடுக்கிறதும் கிடையாது. நின்றாப்புல பார்த்துட்டே இருப்போம், என்ன அடிச்சு முடிச்சிடலாம் பார்ப்போம். ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்காங்கடா, ஒரு அப்பாவிய போட்டு ரவுடி போட்டு அடிக்கிறான், நம்ம கண்ணால பாக்குறோம், நல்லா தெரியும் ரவுடி, ஒரு அப்பாவி போட்டு அடிக்கிறான், நம்ம என்ன பண்ணணும், விசலாம் சொல்றாங்க, மன்றா மின்கு முன்கரன், உங்களில் யார் தீமையை பார்த்தீர்களோ, பள்ளி கையிற எதுக்கு, கையால போய் தடுக்கணும், ஒரு அநியாயம் நடக்குது, கையால போய் தடுக்கணும். ஐயோ அவன் பெரிய ரவுடி, என்னையும் போட்டு அடிப்பாங்க, அப்ப என்ன பண்ணணும், கத்தணும், ஐயோ வாங்க வாங்க பாருங்க, ஒரு அப்பாவி போட்டு அடிக்கிறான் பாருங்க, எல்லாம் வந்து கேளுங்க, உங்களை மாதிரி இன்னொரு பத்து பேர் சேர்க்கணும், கையால் அப்படி தடுக்க சக்தி இல்லை, நம்ம போய் தடுத்தா நம்மள அடிப்பான், அப்போ லிசானிக்கு நாவால பிரச்சாரம் பண்ணுங்க, வாங்க வாங்க பாருங்க, ஒரு அப்பா இப்படி அடிக்கிறான் பாருங்க, பாருங்க சொல்லுங்க, வந்து நாலு பேர் சேர்க்கணும். ஆ அந்த ஒரு ஆளா நீங்க கேட்கறது பயந்தீங்கன்னா, ஒரு பத்து பேர் சேர்த்து அவனை போய் தடுக்கணும், அவன் கையை பிடிக்கணும். ரசூலா சொல்றாங்க, ஆ இல்லம் தஸ்தி, அதுக்கும் சக்தி இல்லை, அதுக்கு சக்தி இல்லை என்ன அர்த்தம், ஒன்னு ஊமையா இருக்கிறீங்க, உங்களால பேச முடியல, அல்லது அங்கனக்குள்ள ஆளே இல்லை, யாருமே இல்லை, கத்தனால யாரும் வரமாட்டாங்க. அந்த நேரத்தில் உள்ளத்தால் அவன் செஞ்சதை ஒருக்கணும். ஆனால் அதுவும் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுவும் இல்லை என்றால் ஒலைஸ வரா தாலிக்க மினல் ஈமான் ஹப்பத ஹர்தல், அதுவும் இல்லை என்றால் அதற்கு பிறகு ஒரு அணுவளவு கூட அவனிடத்தில் ஈமான் இல்லை. நபிசுல்லாஹ் சொல்றாங்க ஒலைஸ வரா தாலிக்க வலைச வரா அதாலிக்க மினல் ஈமான் ஹப்பத ஹர்தல், ஒரு அணுவளவுக்கு கூட அவனுக்கு ஈமான் கிடையாது அதற்கு பிறகு. அப்ப இன்னைக்கு நம்ம அந்த பொறுப்பு தெரியறதே இல்லைங்க. ஒரு தவறு நடந்தா நின்று கேட்க நமக்கு என்ன வேடிக்கை பார்க்க கூடாது. ஏன்னா நாம வாழ்ந்த சமுதாயம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயம், நம்முடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குதுன்னா, இந்த உபதேசங்கள் எல்லாம் தெரியாத ஒரு சமுதாயம், இந்த பொறுப்புகள் எல்லாம் தெரியாத ஒரு சமுதாயம். நீ முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு இந்த பொறுப்பு எல்லாம் தெரியாது, இது எவ்வளவு பெரிய பொறுப்பு எவ்வளவு பெரிய கடமைங்கிறது தெரியாது. ஒரு தவறு நடந்தா போய் தட்டி கேட்கணும் சுட்டி கேட்கணும் தெரியாது. அப்படி தெரியாதனால அந்த மக்களோட பழகி பழகி பழகி நாமளும் மழுங்கடிக்கப்பட்டு விட்டோம். தவறுல பார்த்தா சுட்டி காட்டுறது கிடையாது, நமக்கு என்ன, எவனோ செய்யறான் எவனோ போறான். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்த நேரத்தில் ஒரு 8-10 வருஷம் நினைக்கிறேன், 8 வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட. நான் ரமதான்ல நோம்புல ஃபேமிலியோட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு ஃபோன் வருது, ஹசரத் இந்த தர்காவை பெருசாக கட்டிட்டு இருக்கிறாங்க, இங்கே நம்ம இந்த இங்கே நமக்கு 200 ஒரு கபர் இருக்குது பாருங்க, இருக்கு ஆனால் இல்லை, அந்த மாதிரி ஆகிட்டோம் அலஹம்துலில்லா. இங்கே நான் 200 ரைஸ் எழுதுல விளையாட்டு 200 அதை பெரிய தர்காவை கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ இருந்து மோதி நேரம் ஃபோன் அடிக்கிறாரு. வீட்டில் கொண்டு விட்டுட்டு ஒடியாரம் பள்ளிக்கு வந்து பார்த்தா ஒரு 10 தடியனுங்க ரவுடி கம் கொத்தனார் அந்த மாதிரி ஆளுங்க, ஒரு 10 ரவுடி எங்கேருந்து கூட்டினாங்க தெரியல, ஒரு 10 பேர் நின்று இந்த இந்த கபர் இருக்கு பாருங்க, இந்த இடத்த சுத்தி செவரு கட்டுறாங்க பெருசா, கிட்டத்தட்ட ஒரு 6 அளவுக்கு ஒரு ஆள் இருக்கு சுத்தி செவரு கட்டியாச்சு. நான் ஓடியாந்து உள்ள அப்ப இந்த பெண்கள் பள்ளி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டிட்டு இருக்கிறாங்க, கட்டி அந்த வேலையில நடந்துட்டு இருக்குது, அந்த கடப்பாற கிடப்பெல்லாம் அந்த கடக்கு சாமான்லாம் உடனே யாருப்பா என்னப்பா பண்ணுறீங்க, யாரை கேட்டு கட்டுறீங்க? ஏன்னா அப்போது கரீம் காக்காவுக்கு ஃபோன் பண்ணுறது, அப்போ தலைவர் கரீம் காக்கா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, ஆசா காக்கா சொல்லிட்டாலும் அசத்துக்கு ஃபோன் பண்ணுங்கண்டு. நான் வந்து யாருப்பா கட்டுறீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னே, அப்போ அங்கே ஒரு வாட்ச்மேன் இருந்தான் அவன் சொன்னான், இனோச்சி இவன் தான் அப்படிங்கிறான், இவன் தான் இல்லை அப்படின்னு காட்டுறான் அந்த ரவுடிகள்கிட்ட. அவங்க என்னை பார்த்தோன்னே கையை தூக்குறாங்க, நான் கிட்ட போய் யாருப்பா நீங்க, யாரை கட்டு கட்டுறீங்க, இத பொண்ணான்ற அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி ஒரு அடிக்கிற மாதிரி வரானுங்க. ரமதான் மாசம் கடைசி நேரம் நோம்பு 20-25 கிட்ட அந்த மாதிரி நேரத்தில் மத்தியானம் ஒரு 2-3 மணி இருக்கும், கடுமையான டயர்டும் கூட. அல்லாஹ் தஆலா எங்க இருந்துதான் அந்த பலம் வந்துச்சுன்னு தெரியல, அங்கே ஒரு கடப்பாறை கிடந்துச்சு, அந்த கடப்பாறை தூக்கிட்டு வந்தேன், டப்பு டப்பு டப்பு டப்புண்டு போட்ட மாதிரி புது சவரு புலபுலப்புல கொட்டிடுச்சு, எல்லாம் புலபுல கொட்டிடுச்சு. கொட்டின உடனே சும்மா இருக்க கூட அதோட 2 போட அந்த கபர் மேலையும் போட்ட உடனே ஐயோ பாபாவை குத்துறானே சொல்லி அந்த தர்கா கூட்டம் முறை கத்தின உடனே திபு திபுன்னு தர்கா கூட்டம் ஓடியாந்துருச்சு, உள்ள எகிரி குச்சி சேர்ந்த செவரு எகிரி குச்சி உள்ள வந்துட்டாங்க. வந்தா கடப்பாறைய ஒரு 4-5 பேர் பிடிச்சிட்டாங்க, கடப்பாறை ஒரு பக்கம் என் கையில ஒரு பக்கம் அவங்க கையில, நானும் இழுக்க அவங்களும் இழுக்க தகராறு அவங்க எல்லாம் சேர்ந்து அடிக்க வர ஒரே தனியாக நினைக்கிறேன் நின்று இடிக்க தள்ள கடைசி கடப்பாறை அவங்க கையில போயிடுச்சு, என்ன தள்ளா நான் கீழே வந்துட்டு கடப்பா 4-5 பேர் சேர்ந்து அவங்க தள்ள நான் கீழே விழுந்துட்டேன் கடப்பாறை அவங்க கையில போயிடுச்சு. அந்த கடப்பாறத்துக்கு என்ன குத்தம் வந்தான் பாருங்க, குத்தம் வந்ததுல கரெக்டாக குத்துனதுல என் பெருவிரல்ல அடிபட்டு சரியான ரத்தம் நோம்பு வச்சு இருந்த கதை நடக்க சம்பவம். அவங்க அந்த நேரத்தில் இங்கே ஒரு டிக்கெட் வச்சுருந்தார் ஒருத்தர் கடந்த வாசல் முனையில், அவர் பார்த்து உடனே 100 ஃபோன் அடித்த உடனே போலீஸ் வந்து இறனோடனே இந்த அக்யூஸ்டுங்க பூரா ஓடி போயிட்டாங்க, ஏன்னா எல்லா அக்யூஸ்டுங்க எல்லா பேரும் ஒரு கேஸ் இருக்குது ஸ்டேஷனில், போலீஸ் வந்து எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஓடி போனோடனே போலீஸ் வந்து யார் அடிச்சா எவர் அடிச்சா அப்படின்னா தள்ளுமுள்ள விழுந்துச்சு சார், சரி பிரச்சனை எல்லாம் ஓடி போயிட்டாங்க, அந்த யாரை கேட்டு கட்டினீங்க, அவனோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அவசர அவசரம் மடமடம் செவத்தை கட்டிட்டோம்டாக்கா, யாரா கண்டிப்பாக அப்ஜெக்ஷன் வரும் பிரச்சனை தான், போலீஸுக்கு போவாங்க, போலீஸ் வந்து என்ன பண்ணோம் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணு, இது ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படி இடிச்சு கட்டினது கட்டதாக இருக்கணும், ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணி போயிடும், அப்படியே கட்டியிருக்கும். இன்னொரு 6 மாதம் கழிச்சு திடீர்னு செவுத்து இடிச்சு விட்டணும், இந்த நடுவில் செவ்வறு இருக்குதுல்ல, இந்த செவுத்து இடிச்சு விட்டணும். இடிச்சு விட்டு அப்புறம் போலீஸ் பிரச்சனை வரும், போலீஸ் நினைச்சோம் யாருப்பா அடிச்சது, நீ இடிச்சா, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணு அப்படின்னு போயிடும். அப்போ அந்த தர்காக்கும் இந்த தர்காக்கும் வழியாயிடும், இது ஒரு பெரிய தர்கா உருவாக்கிடலாம் அப்படிங்கிறது அவருடைய மாஸ்டர் பிளான், தர்காக்கள் மாஸ்டர் பிளான். ஹயர் அல்லா தலா அந்த நேரத்தில் பார்த்தா அதை இடிச்சு அந்த திட்டத்தை தவிடுபடியாக்கியாச்சு. இது எது சொல்ல வரஞ்சு, இவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்க, இவ்வளோ கலவரம் நடந்து எனக்கு கடப்பாறையில் குத்த வந்து என் பெருவரில் குத்தி கருவிரில் நகம் பேர்ந்து எனக்கு ரத்தமாக ஓடி இவ்வளோ நடக்குது, யாருமே இல்லையான்னு பார்க்குறேன். இங்கே தூங்கி இருந்த மக்கள் பூரா இங்கே பால்கனிலேருந்து சினிமா பார்க்குற மாதிரி பார்த்து நிற்கிறான். பள்ளியாசர் தூங்கி இருந்தா பாருங்க, லோகர் நேரத்தில் ஒரு 20-25 பேர் என்னமோ சத்தம் எதிர்பார்த்து சத்தம் கட்டணம் வந்து பாக்குறாங்க. ஆ, இமாம் சாப் அடி வாங்குறாரு, இவங்க அடிக்கிறாங்க ஏதோ ரெண்டு. நான் திரும்பி பாக்குறேன், அட பாவில என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு ஒரு கலவரம் நடக்குது, ஒரு அடிக்கிறானுங்க போட்டு கடப்பாறையில குத்த வர்றானுங்க, குறைஞ்சபட்ச தடுப்போம் கடப்பாறை புடுங்குவோம் எல்லாரும் பால்கனியில படம் பாக்குறாங்க பார்த்து நிக்கிறான் மேல ரெண்டு. அப்பதான் யோசிச்சேன், இந்த சமுதாயத்துக்கு ஒரு சூடு சொரணையே கிடையாதா? ஒரு அநியாயம் நடக்கும்போது தட்டி கேட்கணும், ஒரு தவறு நடக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு சமாதானம் ஏற்படுத்தணும். அலமதுல்ல அன்னைக்கு மட்டும் விட்டு இருந்தா இன்னைக்கு பள்ளியாசல் வாசல்ல ஒரு தர்கா வந்திருக்கும், இன்னைக்கு பள்ளியாசல் வாசல்ல ஒரு தர்கா உருவாயிருக்கும். அப்போ நமக்கு சகோதரர்களே, இந்த மாதிரி நேரத்தில் அப்புறம் அலமதுல்ல அப்புறம் போலீஸ் வந்துச்சு கிண்டுச்சு, அது அப்படியே ஒண்ணுமில்லாம போய் இன்னைக்கு அலமதுல்ல இருக்குதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. அது அப்படியே மண்ணு மேடு மேடு ஏறி ஏறி அப்படியே அது காணாமல் போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்குதுங்கிற ப்ரூஃப் பண்றதுக்காண்டி அங்கேயே கொண்டு வந்து சால்வை பற்றிட்டு போவாங்க, இங்கே பெருக்கும் போது அள்ளித்துறத்துக்கு போட்டுருவாங்க அந்த சால்வையை, அப்புறம் வேலைக்கிழமை பூவை கொண்டு போட்டுருவாங்க, பூ அள்ளி பெருக்கி தூர போட்டுருவாங்க, இப்படியே நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் வக்ஃப் போர்டில் போய் வக்ஃப் போர்டில் கேஸ் நடந்து வக்ஃப் போர்டு சொல்லுவாங்க ஸ்டேட்டஸ் கோ எந்தெந்த கபர் இருந்தோ அது அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அதனால் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த கபர் நிறைய பேருக்கு தெரியாது, ஏதோ இந்த கபர்லாம் நம்ம தான் பராமரிச்சு நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் மக்கா பள்ளியில் இருக்கிறீங்க, தர்கா பத்தில் பேசுகிறீங்க, உங்கள் பள்ளியில் தர்கா இருக்குது, அது எங்கள் தர்கா இல்லை, அது நாங்கள் மீண்டும் அலகந்தில்லா நம்ம வக்ஃப் போர்டில் போய் அதுக்கு எத்தனையோ கேஸு எத்தனையோ சண்டை எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் நடந்து கடைசியாக இப்போ என்ன நிலைமைன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 2 வருஷம் நான் வர்றதுக்கு நான் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா தர்காவுடைய உருசு, தர்காவுடைய இந்த உருசு நடக்க பாருங்க, உருசுக்கான எல்லா ஏற்பாடும் இங்கே தான் நடக்கும். இந்த செவத்துக்கு பின்னாடி என் ரூம் இருக்கு ரூமுக்கு அந்த பக்கம் இருக்கு பாருங்க, அங்கே தான் எல்லா ஏற்பாடும் நடக்கும். அந்த உருசு அன்னைக்கு அந்த அந்த இவங்கள அந்த இந்த அரவாணிகளா, அந்த அரவாணிகள் வந்து வேஷம் போடுறது பிறகு அங்கே தான் வேஷம் போட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க அந்த உருசுக்கு முன்னாடி கூத்தாடி போனோம்ல, அதுக்கு வேஷம் குதிரை குதிரை எல்லாம் அங்கே கட்டி வச்சிருப்பாங்க, குதிரை எடுத்துக்கலாம். அலகந்துல்ல போராடி போராடி போராடி எல்லாத்தையும் வெட்டி கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அந்த கபருக்கு வருஷம் வருஷம் பெயிண்ட் அடிக்க வருவாங்க, சுண்ணாம்பு அடிக்க வருவாங்க, அதையும் அடிச்சு துரத்தியாச்சு. ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும், நான் இடிக்க மாட்டேன், நீயும் சுண்ணாம்பு அடிக்கக்கூடாது, எனக்கு வக்போர்டில் இருக்குது ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லி வக்போர்டு சொன்னால் யாரும் எதுவும் ஆட்டக்கூடாது. ஓகே, நானும் அடி அடிக்க மாட்டேன், நீ சுண்ணா நீ சுண்ணாம்படிச்சா நான் அடிப்பேன். அந்த அக்ரிமெண்ட்டில் இப்போ சுண்ணாம்பு கூட அடிக்கப்படுறதில்லை. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி சகோதரர்களே, ஒரு தவறு ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது நமக்குள் ஈமான் பொங்கி வரணும், இது ஈமானோட உணர்வு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ வரா அதாலிக்க மினல் ஈமான் ஹர் மிஸ்கால ஹர் ஹப்பத ஹர்தலின், ஒரு இதுக்கு பிறகு இந்த உணர்வு கூட இல்லைன்னு சொன்னா இதற்கு பிறகு ஒரு அணு அளவு கூட ஈமான் இருப்பதற்கான அடையாளம் கிடையாது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், மற்ற சமுதாயத்தோட உங்களுக்கு அல்லாஹ் ஏன் இந்த ஹைரவுமத்துங்கிற பேர் கொடுத்தான்னு சொன்னா, உங்களுக்கு மத்தியிலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் உணர்வு வர வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே நன்மையை ஏவிக்கொண்டே இருங்கள், தீமையை தடுத்துக்கொண்டே இருங்கள். ஏன்னா நாம என்ன நினைக்கிறேன்டா, அந்த நன்மை ஏவது தீமை தடுக்கிறதா, இதெல்லாம் அசர்த்து மாருங்க, வேலை அசர்த்து மாருங்க, அவங்க செஞ்சுப்பாங்க. அல்லது இதுக்குன்னு ஒரு ஜமாத்து, தப்லீக் ஜமாத் மாதிரி ஏதோ ஒரு ஜமாத்து, இல்லை ஏதோ ஒரு ஜமாத்து, அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம பொதுமக்கள் நமக்கு அப்படிலாம் ஒண்ணுமே பொறுப்படையா, நம்ம 5 வேலை தொழுதுமா நோம்பு வச்சோமா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, தப்பு, பெரிய தப்பு. ஒவ்வொரு மூமின் மேலையும் கடமை, இதுக்கு இந்த அஜர்த்த மாதிரி தான் செய்யணும், அல்ல அதுக்குன்னு உள்ள ஜமாத் தான் செய்யணும், அப்படி அல்ல. ஒவ்வொரு மூமின் மேலையும் கடமை, நன்மையை ஏவ வேண்டி தீமையை தடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி சொல்லாம பாருங்க, உல தாமுருன பில் மாரூஃப் வல தன்ஹவுன அனில் முன்கர், மக்களே நன்மையை ஏவுங்கள் தீமை தடுங்கள், இல்லை என்றால் ரசூலுல்லாஹி எச்சரிக்கிறாங்க பாருங்க, இல்லை என்றால் நீங்கள் இந்த நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறது என்ற இந்த காரியத்தை செய்யவில்லை என்றால், வெறும் நன்மையே ஏவிக்கிட்டு இருங்க, தீமையை தடுக்காதீங்க, அப்படி ரசூலுல்லாஹி சொல்லல. நீ நம்மள செலவுனா நன்மை மட்டும் ஏவிக்கிட்டே இருப்போம், தீமை தடுத்துடக்கூடாது, வேண்டாம். ஒரு இருட்டு ரூமுக்குள்ள வெளிச்சம் வந்துட்டா இருள் தானா போயிடுமா, இருட்டு ரூமுக்குள்ள வெளிச்சம் வந்துட்டா இருள் தானா போயிடும், உதாரண வாஸ்தவம் தான். ஆனா அல்லாஹ்க்கு இந்த உதாரணம் தெரியாதா? ஏன் தீமையை தடுங்கிறான் அல்லாஹ், தீமை ஏன் தடுங்கிறான் அல்லாஹ். அதனால நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்கவும் வேண்டும். நன்மையை மட்டும் ஏவுற, தீமையை தடுக்கலடா, இது சுயநலம். ஏன்னா நன்மையை ஏவனின்னா பிரச்சனை வராது, எதிர்ப்பு வராது, தீமையை தடுத்தாதான் பிரச்சனை வரும். அப்படிதானே? ஒருத்தர் தொழுவுல அவர் போய் பாய் தொழுங்க பாய் அப்படின்னு அவங்களை அடிக்க வர மாட்டாரு. ஆனா சாராயம் குடிக்கணும் போய் பாய் சாராயம் குடிக்காதீங்க அடிக்க வருவான். அப்படிதானே? அப்ப நன்மையை ஏவுனா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, ராகத்தான் ஏவிட்டு போயிட்டே இருக்கலாம். தீமையை தடுத்தாதான் பிரச்சனை வருங்கிறதுக்காண்டி நன்மையை மட்டும் ஏவுங்க, தீமையை தடுக்க வேணாம்னு சொன்னா இது பாதி கிணத்தை தாண்டற வேலை இது. ஆனா அல்லாஹ் சுப்ஹான தஆலா எங்கெல்லாம் நன்மையை ஏவுவது சொல்கின்றானோ அங்கெல்லாம் தீமையை தடுப்பது இப்படி சொல்கின்றான். நன்மையை ஏவுவது தீமையை தடுத்தது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரெண்டு சேர்ந்தால் தான் ஈமான். ஒருத்தர் லா இலாஹா இல்லல்லாஹ் ஏத்துக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏத்துக்க மாட்டேன் என்ன அர்த்தம்? அதே மாதிரி நன்மையை ஏவுறது மட்டும் செய்வேன், தீமையை தடுக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? நன்மையை ஏவும் வேண்டும், தீமையை விட்டு மக்களை தடுக்கவும் வேண்டும். இது ஒரு மூமினுக்கு அழகு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி செய்யவில்லை என்றால், நன்மை ஏவி தீமையை தடுத்தல் என்ற இந்த புனிதமான பணியை நீங்கள் செய்யவில்லை என்றால், லயூஷிகன்னல்லாஹு அய்யபஸ அலைக்கும் இகாபன், ஒரு கட்டத்தில் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்க நன்மை ஏவல தீமையை தடுக்கல, நன்மை ஏவல தீமையை தடுக்கல, அதனால பாவங்கள் பெருகிட்டு இருக்குது, நன்மைகள் குறைஞ்சிட்டு இருக்குது இந்த நிலையை அல்லாஹ் பார்த்தால், லயூஷிகன்னல்லாஹு அய்யபஸ அலைக்கும் இகாபன், அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் மீது தன்னுடைய தண்டனை இறக்குவான். அந்த நேரத்திலே சும்மல தத்உன்னஹு லா யஸ்தஜாபு லக், கையேந்தி கதறுவீங்க, அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான் துஆவை. அல்லாஹ் பாதுகாப்பானா? நன்மையை ஏவிக்கொண்டே இருங்கள், தீமையை தடுத்து கொண்டே இருங்கள். இல்லை என்றால் ஒரு காலம் வரும், அல்லாஹ் உங்கள் மீது தன்னுடைய கோபத்தை அனுப்புவான், தன்னுடைய தண்டனை அனுப்புவான். அந்த நேரத்திலே எதுவும் நிச்சயமா நீங்கள் அல்லாஹ்விடத்தை கதறுவீர்கள், உங்கள் மீது அவன் ஒருபோதும் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த நிலை வருவதற்கு முன்பாக நன்மையை ஏவிக்கொண்டே இருங்கள், தீமை தடுத்துக்கொண்டே இருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சகோதரர்களே. அதனாலதான் இந்த வேலை யாருடைய வேலை? முன் சென்ற நபிமார்களுடைய வேலை. இந்த வேலையை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்ததுனால, நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய இந்த பொறுப்பை இந்த உம்மத்து கொடுத்ததுனால தான் குன்தும் ஹைர உம்மத், நீங்க சிறந்த உம்மத்துங்கிற அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியம் என்பது உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுத்த சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத்தில் இன்னாஸ், இதற்கு முன்னால் வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன் லத்தாமுருன பில் மஆரூஃப் வதன்ஹௌன அனில் முன்கர், நன்மை ஏவுகின்றீர்கள் தீமை தடுக்கின்றீர்கள். ஒண்ணு இல்லைங்க, நம்முடைய பள்ளியில பாத்தீங்கன்னா, நம்முடைய மக்கா பள்ளியில சொல்றேன், தொழுது முடிச்சுட்டு எல்லாம் திக்ரு செஞ்சுட்டு இருப்பாங்க, எல்லாம் அமைதியா இருப்பாங்க, திடீர்னு ஒருத்தர் எழுச்சி கத்துவாரு, வாய் நான் அங்கேருந்து வந்திருக்கேன், இங்கேருந்து வந்திருக்கேன், நான் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஆபரேஷன் பண்ணுது, அதை வச்சிருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒரு பள்ளிவாசல்ல, பள்ளிவாசலுக்குள்ள பிச்சை கேட்பது தடுக்கப்பட்டது. அல்லாட்ட கேட்க வேண்டிய பள்ளிவாசல்ல மக்கள்கிட்ட பிச்சை கேட்கக்கூடாது, யாசம் கேட்கக்கூடாது, ரசூலா தடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கொஞ்சம்னா, காணாமல் போன பொருளை கூட அனௌன்ஸ் பண்ணாதீங்கிறாங்க ரசூலா. ஒரு பொருள் காணாம போயிடுச்சு, பாய் என் பொருள் காணாம போச்சு, எங்க போச்சு தெரியல, யாரா கண்டுபிடிச்சா கொடுங்க அப்படின்னு ரசூலா சொன்னாங்க, லா ரத்தல்லாஹு அலைக், அல்லாஹ் உனக்கு அதை திருப்பி தராமல் இருப்பானாக. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் உனக்கு விளம்பரம் பண்ற இடமா இது? ரசூலா கோபம், லா ரத்தல்லாஹு அலைக், நீ தேடுற பொருள் அல்லாஹ் திரும்ப தராமல் போகதாக அப்படின்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல பிச்சை கேட்பதும் யாசகம் கேட்பதும் தடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் எழுச்சி கத்திக்கிட்டே இருப்பாரு, பக்கத்தில் உள்ள கம்மு நமக்கு என்ன, அந்த முத்தோலி கேட்பாரு, ஆஜிபாய் கேட்பாரு, நமக்கு என்ன, அல்லது இமாம் சாஹப் கேட்கட்டும், நமக்கு என்ன, பெரிய தப்பு. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல எப்போ யாசகம் கேட்கற தவறு நமக்கு தெரியுதோ, அந்த தவறு செய்யும் பொழுது அவர்கிட்ட அன்பா சொல்லி போய் உட்காருங்க, முதல்ல உட்காருங்க, அப்புறம் பேசிக்கணும், உட்காருங்க முதல்ல. அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் அடிக்கணும், உதைக்கணும், வெளியே பிடிச்சி தள்ளணும் அப்படி அவசியம் இல்லை. அவர்கிட்ட அன்பா கையை பிடிச்சி போய் கொஞ்சம் உட்காருங்க, அப்புறம் பேசிக்கலாம், உட்காருங்க, எல்லாம் திக்ரு செஞ்சுட்டு இருக்காங்க, துவா செய்ய போறாங்க, அப்புறம் பேசிக்கலாம், உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவரை அன்பா உட்கார வைக்கணும். இது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. இது ஏன் ஒரு அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியம் நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கப்பட்ட காரியம் நடக்குது, அப்ப தடுக்க வேண்டிய நம்முடைய கடமை. அதை விட்டு நமக்கு என்ன, யாரு கெடா கெட்டு நமக்கு என்ன அப்படி இருப்போம் என்ன சகோதரே? இது ஒரு நல்ல மூமினுக்கு அழகு இல்லை. அதுதான் அல்லாஹ் சொன்னா, நீங்கள் சிறந்த உம்மத்தினராக ஆகிவிட்டீர்கள். அதனாலேயே இந்த பொறுப்பை கொடுக்கப்பட்டதுனாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு யாருக்கு கொடுக்காத மிகப்பெரிய சிறப்புகளை கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முறை என்ற உம்மத்தினர்கள் மர்மையில் 70,000 பேர் எந்த விதமான கேள்வி கணக்கும் இன்றி சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லல அரசல சொல்றாங்க, அப்ப அல்லாஹ் எனக்கு இப்படி சொன்னான், நபியே உங்களோட உம்மத்தினர்ல 70,000 பேரை நான் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னா. அப்ப நான் அல்லாட கண்ணா 70,000 பேரா, ரொம்ப கம்மியா இருக்குது ரப்பே, கொஞ்சம் அதிகப்படுத்திய அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு நபருக்கும் 70,000 கன்ற கணக்கில் அனுப்புவேன். அப்ப 70,000 அனுப்புவேன். ரசூலுக்கு அப்பவும் திருப்தி இல்லையா, அல்ல இது என்ன 70,000 70,000 ஸ்கொயர்டு, இது எப்படி யார சொல்லலாம், யாழ்தான் எனக்கு பத்தாத அப்படிங்கிறாங்க. அல்பா அல்லாஹ் சுபானத்துல நபிசுல்லாம் சொன்னாங்க, அவர்கள் யார் என்றால், ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் நான் கேட்டேன், அல்லாஹ் டபுள் ஆக்கணும், அதுக்கப்புறம் கேட்கறது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏன்னா அரபு மக்களை பொறுத்த வரைக்கும் 70 வார்த்தையை வந்து எண்ணிலடங்காதுங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. 70 வார்த்தையை எண்ணிக்கைக்கு இல்லை, உன்ன மாதிரி 1,000 பேரை பார்த்திருக்கியா, அப்படின்னா என்ன அர்த்தம், நீ கரெக்டா 1,001 அர்த்தமா, ஏற்கனவே 1,000 பேர் பார்த்து நோட் பண்ணி வச்சிருக்கேன், நீ 1,001 அப்படின்னு அர்த்தமா, அதுக்கு என்ன அர்த்தம் என்னங்க, மிகுந்தியா சொல்றது, உன்ன மாதிரி எக்கச்சக்கமா பார்த்து அளவே கிடையாது, 1,000 பேர் பார்த்திருக்கேன் நானு உன்ன மாதிரி, அப்படின்னு அர்த்தம், கணக்கே கிடையாதுன்னு அர்த்தம். நூற்றுக்கணக்கான மக்கள் வந்தார்கள் அப்படின்னா 100, 200, 300 அப்படி அர்த்தமா, எண்ணிலடங்காத மக்கள் வந்தார்கள், உறுதியில் இருந்து சைக்கடும் சைக்கடோ லோகம் ஆயேனா சைக்கடோ நான் கரெக்டாக நூற்றுக்கணக்கான அர்த்தமா, எண்ணிலடங்காத. அப்ப பொதுவா எப்படி மற்ற பாஷைகள்லையும் எண்ணிக்கை சில குறிப்பிட்ட நம்பர் வந்து எண்ணிலடங்காதங்கிற அர்த்தத்தை பயன்படுத்துமோ, அதே மாதிரி அரபியில 70 என்ற வார்த்தை எண்ணிலடங்காதங்கிற அர்த்தத்தை பயன்படுத்தும். அப்ப 70,000 அல்லாஹ் சொல்றது வந்து எண்ணிலடங்காத அப்படின்னு அர்த்தம். அத ரசூலுல்லாஹி நபிசல்லல்லாஹு நினைச்சிட்டாங்க, கரெக்டா 70,000 தான் கொடுத்துருந்தா யாரெல்லாம் அதிகப்படுத்தணும் அல்லாஹ் சொன்னா, இல்ல இல்ல 70,000 ஸ்கொயர்டு, 70,000 அப்ப அது எண்ணிலடங்காத அப்படின்னு அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். நபிசல்லல்லாஹு அந்த மக்கள் இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய நமக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஸ்பெஷாலிட்டி, சிறப்பம்சம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு என்ன சஹாபாக்கள் உங்களுக்கு என்ன அடையாளம், உஜூஹும் கல் கமர், அவங்களோட முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே பௌர்ணமி நிலவு மாதிரி பிரகாசமா இருக்கும். மறுமையில் சொல்லிட்டு லைலத்துல் பத்ர், பௌர்ணமி இரவிலே எப்படி பிரகாசமா இருக்கும் சந்திரன், அந்த மாதிரி பிரகாசமான சந்திரன் மாதிரி இருக்கும். குலூபுகும் கல்பி ரஜுலின் வாஹித், அவங்களோட உள்ளங்கள் எல்லாம் அவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களும் ஒரே மனிதனுடைய உள்ளத்தை போன்று இருக்கும். அதாவது உள்ளங்களுக்கு மத்திய கருத்து வேறுபாடு இருக்காது, ஒரே ஒருமித்த சிந்தனையா ஒரே எண்ணத்தோடு இருப்பார்கள். ஒலா எஸ்தரகோன், அவங்க கண்ட நோய் வந்துச்சு அல்லது ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு, சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சு, உடனே தாயத்து தகடு மந்திரிப்பு போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா எஸ்தரகோன், அவர்கள் ருக்காவை தேடி அலைய மாட்டார்கள். ருக்கான்னு சொன்னா தாயத்து இது தல்சமாத்து போடுறது, தாயத்து தல்சமாத்து என்று தேடி அலைய மாட்டார்கள். ஒலா எத்த தையரும், குறி பார்க்க மாட்டார்கள், நற்குறி துர்க்குறி நல்ல நேரம் கெட்ட நேரம், பால் கித்தாபு மோர் கித்தாபு தயிர் கித்தாபு பாருங்க, இந்த மாதிரி மோர் கித்தாபு தயிர் கித்தாபுலாம் பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் இதில் அடங்கும். வயத்தவக்கலூன் அலர் ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய தங்களுடைய ரப்பின் மீது மட்டுமே நம்பிக்கை வைப்பார்கள். எது நடந்தாலும் அல்லாஹ் நாட்டம் நடந்துச்சு, இது போட்டால் அப்படி ஆகிடும், அது போட்டால் இப்படி ஆகிடும், தாயிட்டு கிடணும் மந்திரிக்கணும், ஓதி பார்க்கணும், தல்சமாத்து போடணும், ஓதி பார்க்கறா குரானுடைய ஆயத்தை வச்சு ஓதி பார்க்க தப்பு கிடையாது, ஓதி ஊதுற தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹி அனுமதிச்சிருக்கிறாங்க, மற்ற மந்திரங்கள் மாயங்கள் அதை தேடி அலைகிறது, நீ காஃபியுடைய கலாச்சாரத்தை போற தன்னுடைய கலாச்சாரமா ஆக்கிக்கிறது, மாரியாத்த கோயில போய் பிள்ளைக்கு தண்ணி வாங்கி கொடுக்கறது குணமாகணுங்கிறதுக்காண்டி போறாங்க, பொம்பளைக்கு துர்காப்பட்ட பொம்பளைக்கு தர்காக்களுக்கு போறது, பாவாட்ட போய் கேட்கறது, அங்க பூந்திய தப்ருக்குன்னு சொல்லி சாப்பிடுறது, அங்குள்ள மல்லிகை பூவை அங்க ரோஜா பூவை பறக்கத்தான பூஞ்சிட்டு கல்லா வீட்டில் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி மூட நம்பிக்கை ஈடுபட மாட்டார்கள். ஒய தவக்கலும் அளவாகி அல்லாவின் மீது தங்கள் ரப்பின் மீது மட்டுமே நம்பிக்கை வைப்பார்கள். அப்படிப்பட்ட 70,000 மக்களை அல்லாஹ் எந்த விதமான கேள்வி கணக்கும் இன்றி சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்படின்ற உடனே ருக்காஷா ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி அழைச்சாங்க, யா ரசூலல்லாஹ் உதுஆன் யஜாலனி மின்ஹும், யா ரசூலல்லாஹ் அந்த 70,000 பேர்ல அல்லாஹ் என்னையும் ஆக்குறதுக்கான துவா செய்யுங்க அப்படின்னாங்க. யார் ருக்காஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த 70,000 பேர்ல அல்லாஹ் என்னையும் ஒருத்தர் ஆக்குறதுக்கு துவா செய்யுங்க அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான்த மின்ஹும், நீ அவங்கள ஒரு ஆள் தான், அல்லாஹ் ஆக்குவான் உன்னை அப்படின்ட்டாங்க. இன்னொரு சஹாபி இருந்தாங்க, யாரசூலல்லாஹ் அப்படின்னாங்க. நபி சொல்லுங்க சபக்கா உக்காஷா, உக்காஷா உன்னை முந்தி கொண்டார் உட்காருட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் எழுச்சா உக்காஷா ரதி அல்லாஹு, அவர் முதல்ல ஆர்வத்தில் கேட்டாங்க, யாரசூலல்லாஹ் எனக்கு அந்த மாதிரி பாக்கியத்தை அந்த கூட சேர்க்க துவா செய்யுங்க. ரசூலல்லாஹ் நீ அந்த கூடத்தில் உள்ள வந்தான், அல்லாஹ் உனக்கு கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னாங்க. இன்னொரு சஹாபி இருந்தாங்க, யாரசூலல்லாஹ் நான் அப்படின்னாங்க. போதும் போது உட்கார், அவர் முந்திக்கிட்டார் உன்னை, நபி சொல்லலாம் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த தன்மை உள்ளவர்கள் கண்ட மூட நம்பிக்கைகள் இல்லாம, கண்ட கெட்ட எண்ணங்கள் இல்லாம, அல்லாவின் மீது மட்டுமே நம்பிக்கை வச்சு அல்லாஹ் நாடுறதான் நடக்கும் உலகத்துல. அல்லாஹ் நாடுறதான் நடக்கும். நான் சொல்றது அடிக்கடி சொல்றது, இந்த தைரியம் தைரியங்கிறாங்க பாருங்க, தைரியமே ஒண்ணு கிடையாதுங்க. அல்லாஹ் மேல நம்பிக்கைக்கு மறுபேர் தான் தைரியங்கிறது. அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா இவர் எதுக்கு பயப்பட மாட்டான். மன் ஹாஃப் அல் இல்லாஹி ஹாஃப் அல் குல்லு ஷை, யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுவானோ அவனுக்கு எல்லாம் பயப்படும், அவனுக்கு எல்லாம் பயப்படும். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாட்டா, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாட்டா சின்ன எறும்பை பார்த்தாலும் பயப்படுவான். ஆ எறும்பா, இந்த எறும்பு எனக்கு தெரியாம உடம்புல ஏறி என் காதுக்குள்ள போய் மூளையில போய் உட்காந்து என் மூளையை கடிச்சா நான் செத்து போயிடுவேனே நினைப்பேன். ஆனா அல்லாஹ் அல்லாஹ் அப்படித்தான் நாடிட்டாண்டா, யாரால தடுக்க முடியுமா? எறும்பு காதுக்குள்ள போய் மூளையில உட்காந்து மூளையை கடிச்சுதான் சாவணும் முடிவு பண்ணிட்டா, யாரால தடுக்க முடியுமா? அப்ப அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை, தவக்குல், சும்மா வாயளவில் இல்லை, நம்பிக்கை அளவில், உள்ள தளவில். அப்படி நம்பிக்கை வைத்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி ஒரு சிறப்பை தரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உரிதத் அலைய உமம், நான் மறுமையிலே எப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான்னு சொல்லி எல்லா சமுதாயத்தையும் அல்லாஹ் எனக்கு காட்டினான் கண்ணுக்கு முன்னாடி. இது மேராஜில் நடந்துச்சா அல்லது உலகத்தில் இருக்கும் போது நடந்துச்சா அல்லாஹ் அறிமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு எல்லா உம்மத்தினரும் காட்டப்பட்டுச்சு. அப்ப அந்த நேரத்தில் ருஃபியாலி சவாதுன் அலீம், ஒரு ஒரு அந்த நேரத்தில் பார்த்தா சில நபிமார்கள் ஒவ்வொரு நபியோட உம்மத்தையும் அல்லாஹ் காட்டினான். ஒரு நபி வர்றாங்க, அவங்களோட பார்த்தா ஒரு 500 பேர் வர்றாங்க. இன்னொரு நபி வர்றாங்க, அவங்களோட ஒரு 1000 பேர் வர்றாங்க. இன்னொரு நபி வர்றாங்க, அவங்களோட 10-15 பேர் வர்றாங்க. இன்னொரு நபி வர்றாரு, பாவம் தன்னந்தனியாக வர்றாரு, யாருமே இல்லை, தன்னந்தனியாக வர்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பெரிய கருமேகம் மாதிரி ஒரு கூட்டம் என்னை நோக்கி வந்து இருந்துச்சு. நான் நினைச்சேன் இதுதான் ஏன் உமத்து படுத்துறது, ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, கருமேகம் மாதிரி கூட்டம் இருதே, இதுதான் ஏன் உமத்து படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆ நம்ம உமத்து அப்படின்னு நினைக்கும் போது அப்போ எனக்கு சொன்னாங்க, இல்லை இல்லை இது உங்கள் உமத்து இல்லை, இது மூசா அலைஹிஸ் ஸலாம் உமத்து, இது மூசா அலைஹிஸ் ஸலாம் உமத்து. அப்போ ஏன் உமத்து சார், அப்போ ஏன் உமத்து எங்க? அப்போ இந்த பக்கம் பாருங்க இங்கே கருமேகம், இந்த பக்கம் பாருங்க இங்கே பெரும் கருமேகம், பின்னாடி பாருங்க அதோட பெரிய கருமேகம், சுத்தி பெரிய கருமேகமா இருந்துச்சு. அந்த கூட்டம் தான் என்னுடைய உம்மத்தினர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தகாசரு வ தவாலது, நீங்கள் நிறைய குழந்தை பெறக்கூடிய பெண்களை கல்யாணம் முடிங்க. ஏன்னா இன்னி உபாஹி பிக்கும் யௌமுல் கியாமா, நான் கியாமத்தினால உங்களை பத்தி பெருமைப்படுவேன், ஆ என் உம்மத்து இவ்வளவு பேர் இருக்காங்களேட்டு. நம்ம ரசூலா சிறுமைப்படுத்துற விஷயமா என்ன பண்றோம், ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு, ஒன்றுக்கு மேல் இப்போது வேண்டாம், ரெண்டுக்கு மேல் எப்போது வேண்டாம், அல்லது நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை, இந்த மாதிரி பைத்தியகரத்தனமான வாசகங்களை நம்பி நம்ம குழந்தை பெறத குறைச்சிக்கிறோம். இல்லைன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக குழந்தை பெறுங்க, நான் மறுமையில் பெருமைப்படுவேன் என் உம்மத்தை பார்த்து அப்படிங்கிறாங்க. ஹைர், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பெரிய உம்மத்தாக்கி அதை சிறந்த உம்மத்தாக்கி வச்சிருக்கான். இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லம் புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்துக்கு வெறும் எண்ணிக்கையில் மட்டுமல்ல நன்மையிலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு கூலியிலும் கூட மற்ற சமுதாயத்தை விட அல்லாஹ் சிறப்பு சலுகைகள் இந்த உம்மத்துக்கு கொடுக்குறான். அதுக்கு உதாரணம் சொன்னாங்க, ஒரு ஓனர் ஒரு வேலைக்காரனை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு இந்த பாருப்பா ஃபஜர்லேருந்து லொஹர் வரைக்கும் வேலை செய்யணும், உனக்கு ஒரு தீனார் கூலி. சரிங்க, அவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு வேலைக்காரனை கூப்பிட்டாரு, லொஹர்லேருந்து அசர் வரைக்கும் வேலை செய்யணும், உனக்கு ஒரு தீனார் கூலி. சரிங்க, வேலை செய்யறங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு வேலைக்காரனை கூப்பிட்டான், அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் வேலை செய்யணும், 2 தீனார் கூலி. அவனும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ முதல் 2 வேலைக்காரங்களும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபஜர்லேருந்து லொஹர் வரைக்கும் வேலை செஞ்சா 1 தீனார், லொஹர்லேருந்து 5 மணி வரைக்கும் அசர் வரைக்கும் வேலை செஞ்சார் 1 தீனார், அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் செஞ்சா 2 தீனாரா, இது அநியாயமா இருக்குது. வந்து இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க, யார்கிட்ட? முதலாளிட்ட வந்து உரிமை கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கம்யூனிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க கொடுத்துருது, கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுன அநியாயம் பாரபட்சம். நாங்கள் லோகர் வரைக்கும் வேலை செய்யணும் எனக்கு ஒரு தினாரு, இவன் லோகர் இருந்து அசர் வரைக்கும் வேலை செய்யணும் ஒரு தினாரு, அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் சின்ன நேரத்தில் வேலை செய்யணும் அவனுக்கு ரெண்டு தினாரா, இது என்ன அநியாயம்? அப்ப அந்த முதலாளி கேட்டாரு, உனக்கு நான் என்ன சொன்ன அக்ரிமெண்ட்டு, ஃபஜர்லேருந்து லோகர் வரைக்கும் வேலை செய்யணும்னு சொன்னேன். ஆமா, உனக்கு எவ்வளவு கூலி? ஒரு தினாரு. ஆமா, நான் பேசுனதுல அதிகமாக வேலை வாங்கினா இல்ல, பேசுனது கம்மியா கூலி கொடுத்தனா? ஆமா இல்ல. இந்த அப்படி உன் கூலிய உன்ட்ட என்ன சொன்ன, அசர் வரைக்கும் வேலை செய்யணும் சொன்னேன், ஏதாவது குறைச்சனா கூட்டினா இல்ல. அப்ப அவருக்கு மட்டும் ரெண்டு தினம் கொடுக்குறீங்க, தாலிக்க பதலி ஓத்தி மன்னஷா, இது ஏன் இஷ்டம்? அதை கேக்குது நீ யாரு? ஏன் இஷ்டம் இதை கேக்குது நீ யாரு? என்னுடைய பணம், என்னுடைய பொருள், என்னுடைய செல்வம், நான் ரெண்டு தினம் நாலு தினம் கொடுப்பேன் உனக்கு, அதை கேக்குது நீ யாரு? உனக்கு ஏதாவது அநியாயம் பண்ணனா? உனக்கு ஃபஜர்ல இருந்து லோகர் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு நான் அசர் வேலை செஞ்சுனா, அல்ல ஃபஜர் லோகர்ல இருந்து அசர் வேலை செஞ்சுட்டு மகரிப் வரை இஷா வரை வேலை செஞ்சுனா, அல்ல பேசுற கூலி குறைச்சனா? அப்ப நீ கேளு, அவனுக்கு சின்ன வேலையை கொடுத்துட்டு டபுள் மடங்கு கூலி கொடுப்பேன், ஒண்ணுமே வேலையே வாங்காம ட்ரிபிள் மடங்கு கூலி கொடுப்பேன், நீ யார் கேக்குறதுக்கு? தாலிக்கு பதலி ஓத்தி மைனஸா நபிசுலா சொன்னாங்க, அந்த உரிமையாளன் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த ஓனர் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. ஃபஜர்ல இருந்து லோஹர் வரைக்கும் வேலை செஞ்சு ஒரு தினார் வாங்கிட்டு போனவன் யூத பனு இஸ்ரவேல், லோஹர்ல இருந்து அசர் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஒரு தினார் வாங்கிட்டு போனவன் கிறிஸ்தவன் நசாராக்கள், அசர்ல இருந்து மகரிவுக்குள்ள குறுகிய காலத்தில் அமல் செஞ்சுட்டு ரெண்டு மடங்கு கூலியை வாங்கினவங்க என்னுடைய உம்மத்து. நபிசுலா சொன்னாங்க என்னுடைய உம்மத்து. இந்த குறுகிய காலத்துக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, தாலிக்க ஃபதலி உலத்தி மன்னஷா, இது என்னுடைய கிருபை, நான் நாடுகளுக்கு எப்படி தான் கொடுப்பேன்பா, நீ யார் கேட்கறதுக்காத? ரசூல் அவர் அழகான உதாரணத்துக்கு வச்சார், புகாரில் ஹதீஸ் வந்த ஹதீஸ். அப்ப அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினாகிய நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாதாரண சின்ன அமல் செஞ்சா கூட, குறைவான அமல் செஞ்சா கூட நிறைய கூலிய தருவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மில் செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய அருளுக்கு அடையாளம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில ஒரு முறை உமர் ரதில் நடக்கும், அபூபக் சித்திக் ரதில் நடக்கும், ஒரு வாக்குவாதம் நடக்குது. யார் கொண்டு வந்தது? மாஷா அல்லாஹ், ரமலான் 30 நாளை இன்னைக்குதான் என் மேல இறக்கப்பட்டு டீ வந்திருக்குது, கடைசி நாள். அப்ப நாளைக்கு இன்ஷா, நாளை கழிச்சு பிறந்தாதாங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபையில் அபூபக் சித்திக் ரதில் இருக்காங்க, உமர் ரதில் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ வாதனி அன் யுதுஹல் அல் ஜன்னத்தை மின் உம்மத்தி அர்பா மியாத்தி அல்ஃபின், என்னோட உம்மத்தினிலிருந்து 400,000 பேரை அல்லாஹ் எந்த விதமான கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்புவான்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு வாக்களிச்சான் அப்படின்னாங்க. எத்தனை லட்சம் பேரு? 400,000 பேரை எந்த விதமான கேள்வி கணக்கு இல்லாம அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான்னு சொல்லி எனக்கு வாக்களிச்சான், அல்லாஹ் ரப்பல் எனக்கு வாக்களிச்சான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்து எவ்வளவு பெரிய உம்மத்து, 400,000 ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குதே, கொஞ்சம் அதிகமா கேளுங்களேன் அல்லாட்ட, கொஞ்சம் அதிகமா கேளுங்களேன் அல்லாட்ட அப்படின்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மகளன் யா அபூபக்கர், அபூபக்கர் ஏன் இதை ஒரு இஷ்யூ ஆக்குறீங்க, இதே இஷ்யூ ஆக்குறீங்க, இன்னல்லாஹ இன்ஷா அது அல ஹல்கஹு பி கஃபின் வாஹித், பி கஃபின் வாஹித். இல்ல உமர் அதெல்லாம் சொன்னாங்க, அபூபக்கர் ஏன் அப்படி கேக்குறீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, ஏன் அதிகப்படுத்த சொல்றீங்க, கேட்காதீங்க அப்படின்னாங்க. அபூபக்கர் அதெல்லாம் கோபம் வந்துருச்சு, உமருக்கு இதுல நீங்க தலையிடுறீங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 400,000 பேர் இருக்கிறாங்க, நான் 10வது அல்லாட்ட அதிகமா கேளுங்கிறேன், இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் நீங்க கேட்காதீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னாங்க. அப்ப உமர் அதெல்லாம் சொன்னாங்க, இல்ல அபூபக்கர் நான் எதுக்கு சொன்னேன்னு சொன்னா, இன்னல்லாஹ இன்ஷா, நிச்சயமாக அல்லாஹ் நாடுவானேயானால் அதகல ஹல்கஹு பி கஃபின் வாஹிதின், அல்லாஹ் தன்னுடைய கையால அப்படி அள்ளி சொர்க்கத்து தூக்கி போட்டுருவான் எல்லாத்தையும், தன்னுடைய மொத்த படைப்பையும் அப்படி அள்ளி சொர்க்கத்துல ஒரே கையில் அள்ளி போட்டுருவான், அப்புறம் எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்க உமர், உமர் சொல்றது உண்மை அப்படின்னாங்க. அப்போ 400,000-500,000 இது எண்ணிக்கையில் அல்லாக்கு ஒரு அடையாளத்துக்காண்டி ஒரு உதாரணத்துக்காண்டி சொல்றது. அப்ப உமர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதிகப்படுத்த சொல்லுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடு வருது. அப்ப உமர் அழகான வார சொல்றாங்க, ஏன் அல்லாக்கு என்ன பாரதூரமான விஷயமா, அல்லாக்கு யாராவது கண்டிஷன் போட முடியுமா, என்ன அல்லா நீங்க ரசூல்லாவுக்கு 400,000 தான் வாக்கு கொடுத்தீங்க, இப்ப 400,000 10 ஆயிடுச்சு அப்படின்னு அல்லா யாரா கேட்க முடியுமா? இன்னல்லா இன்ஷா அதுகால அல்லாஹ் நாடுனா மொத்த தன்னுடைய படைப்பையும் அப்படி ஒரு கையில் அள்ளி அப்படியே சொர்க்கத்து போட்டுருவானே, அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதக உமர், உமர் உண்மையை சொல்லிட்டாரு. அப்படி ரொம்ப தீர்க்க தரிசனமா உமர் ரதியல்லாஹு யோசிச்சதுனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ்கான பாதி நபியும் லக்கான உமர், எனக்கு பிறகு ஒரு நபியா வருவதா இருந்தால் அதற்கு உமர் தான் தகுதியானவர், ஒலாக்கின்லா நபிய பாதி, ஆனா எனக்கு பிறகு என்ன கிடையாது, நபி கிடையாதுன்னாங்க. அவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனமான சஹாபி ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. ஹைர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினராகிய நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் பாக்கியம் சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஸாரிஊ இலா மஃஃபிரத்தி மின் ரப்பிக்கும், நான் இவ்வளோ சிறப்பையும் இவ்வளோ உயர்வையும் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். இந்த ரமதான மாசத்தை எடுத்துங்களேன், வேற எந்த உம்மத்தும் கிடைக்காது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத்து. அப்படிதானே, நம்ம அந்த நியமத்தை மதிக்கிறதுல அது வேற விஷயம், எல்லா நாளும் மாதிரி ரமதான் இருந்துட்டு போயிடுறோம், அமல்களிலோ இபாதத்துகளிலோ நம்முடைய அகலாக்களிலோ நம்முடைய தக்வாவிலோ இறையச்சத்திலோ பெரிய வித்தியாசம் காட்டுறது இல்லை, எல்லா நாளும் இருக்கும் இருந்துட்டு போயிடும். ஆனா இது எவ்வளவு பெரிய நியமத்துன்னு சொன்னா இந்த உம்மத்துக்கு இந்த நியமத்து கிடைக்காதவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அது. அடடா, என்ன நம்முடைய வாழ்க்கை ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன முடிவு பண்ணிட்டான்னா, இந்த உம்மத்துல ஒரு பய கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது, இந்த உம்மத்துல ஒரு பய கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்னென்ன சலுகை வேணுமோ அத்தனை சலுகைகளை வாரி வழங்கிட்டான். வருஷத்துக்கு ஒருக்க அப்பப்ப கணக்கு பார்த்து அப்பப்ப தௌபா செஞ்சிரு, நீ தப்பு செய்ய அடுத்து வருது பாருங்க, அல்லாஹ் ஒரு ஆயத்துல அற்புதமா சொல்றான் பாருங்க. அடுத்த ஆயத்துல ஒரு மூமினுடைய ஒரு மனித இயல்பு என்ன, அந்த மனிதனோட அல்லாஹ் எப்படி நடக்கிறான், அப்ப இப்படி ஒரு ஒரு தீர்மானம் அல்லாஹ் இருக்கிறதுனாலதான் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினாக நமக்கு இப்படி வாரி வழங்க சலுகைகளை. எந்த உம்மத்துக்கு அந்த சலுகை கிடையாதுங்க, எந்த உம்மத்து சலுகை கிடையாது, எப்படி இவன் சொர்க்கத்துக்கு போயிடணும், இவன் எவ்வளவு பெரிய படுபாவியா கொடுபாவியா இருந்தா கூட வாழ்க்கையில் வருஷத்துல ஒரு முறை இவன் தௌபா செஞ்சு அப்பப்ப இவன் அக்கௌண்ட் பிறகு கிளியர் பண்ணிடணும், அல்லது மன்றாடி கிளியர் பண்ணிடணும், அப்பப்போ என்ன பார்க்க வரும் பொழுது அவன் எந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்க கூடாது, பாவத்தோடு என்ன வந்து பார்க்க கூடாதவன் அப்படின்னு அல்லாஹ் நாடுனதுனாலதான் இந்த ரமலானே நமக்கு ஒரு பெரிய நியமத்தை கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சாரி அழகிலா மஃபிரத்தின், உங்களுடைய ரப்பினுடைய மகஃபிரத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ் மகஃபிரத்தை வாசல திறந்து வச்சிருக்கான், பாவம் மன்னிப்பு வாசல திறந்து வச்சிருக்கான், எப்படி விரைந்து செல்ல முடியுமோ விரைந்து சென்று அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பாவங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள். மேலும் ஜன்னத்தின் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின்பால் விரைந்து செல்லுங்கள். அருதுக சமாவாத்து அதனுடைய அகலம் எவ்வளவு பெருசு, வான பூமி அளவுக்கு பெரியது, அப்படிப்பட்ட சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன், ஏன் அல்லாஹ் சொர்க்கத்தின் அகலத்தை வான பூமி அளவுக்குன்னு சொன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது வான பூமி அளவு தான். நான் சின்ன பிள்ளை உதாரணம் சொல்லியிருப்பேன், ரெண்டு சின்ன பிள்ளை பேசிக்குது, எங்க அத்தா ஊர்ல இருந்து வர்றாரு, இவ்வளோ சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு அப்படிங்கும். உடனே அந்த பிள்ளை சொல்லும், எங்க அத்தா இவ்வளோ சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு அப்படிங்கும். உடனே இந்த பழைய பிள்ளை சொல்லும், ஃபர்ஸ்ட் பிள்ளை, எங்க அத்தா அந்த வீடு அளவுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு. ஏன் அதுக்கு தெரிஞ்சது எவ்வளவுதான், இந்த வீடுதான் பெருசு, வீடு அளவுக்கு எங்க சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அறிவுக்கு நம்முடைய பார்வைக்கு ரொம்ப பெருசு எதுதான், இந்த வான பூமி தான். அதனால அதை அல்லாஹ் உதாரணமா சொல்றான், வான பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில் ஹதீஸ் வருது, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டால் ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸை குறிப்பிட்டு கேளுங்க. சொர்க்கத்து கடை எல்லாம் சொர்க்கத்தார் கேட்காதீங்க, ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை தான் கேளுங்க. கேட்கறது என்ன கஷ்டம் உனக்கு, கேட்கறது பெருசா கேளு, அல்லாட்ட கேட்கறதுக்கு ஏற பெருசா கேளு, அல்லா என்ன அளந்தா கொடுக்க போறான். ஆகவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டால் ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸை குறிப்பிட்டு கேளுங்கள். ஏன் தெரியுமா, ஃபஇன்னஹு ஆலல் ஜன்னா, அதுதான் சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்து. பல படித்தரங்கள் இருக்கும் அதுல, உயர்ந்த அந்தஸ்து சொர்க்கம் அதுதான். அன்ஹார், அங்கிருந்துதான் சொர்க்கத்தில் நதிகள் எல்லாம் உற்பத்தி ஆகின்றது, சொர்க்கத்தின் நதிகள் எல்லாம் உற்பத்தி ஆகிறது. அது மட்டுமல்ல, அர்ஷுர் ரஹ்மான், அதுக்கு மேல் சீலிங் எது தெரியுமா, அல்லாஹ்வுடைய அர்ஷு தான் அதோட சீலிங், அதுக்கு மேல அல்லாஹ். சொர்க்கத்தில் கீழே இருந்து உயர்ந்த படித்தரத்தில் போய் உயர்ந்த அந்தஸ்து எது, ஃபிர்தௌஸ். அந்த ஃபிர்தௌஸ்லதான் எல்லா நதிகளும் உருவாகுது, சொர்க்கத்து நதிகள் அங்கே தான் உருவாகுது. அதுக்கு மேல சீலிங் என்ன, அல்லாஹ்வுடைய அரசு தான் ஒரு சீலிங், அதுக்கு அதுதான் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாங்க. எப்படி இங்க என்ன உட்கார வச்சு நீங்க பயான் கேக்குறீங்களோ அங்க இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சு அவங்கள்ட்ட நம்ம எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் பயான் கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஆகவே அல்லாஹ் இடத்துல கேட்டால் ஃபிர்தோஸை கேளுங்கள், சொர்க்கத்தை கேளுங்கள் அப்படின்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிர்கல் ஹெர்குலிஸ்ங்கிறாங்கல்ல கிரேக்க மன்னன் ஹெர்குலிஸ், அந்த ஹிர்கலுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க, தாவா செஞ்சு இஸ்லாத்தை அவனுக்கு அழைச்சி நீ இஸ்லாத்துக்கு வந்தா அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், அந்த சொர்க்கம் இந்த வானம் பூமி அளவுக்கு மிக விசாலமானதாக இருக்கும், அப்படி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் உன் நரகத்தில் போட்டுருவான் அப்படின்னு பதில் எழுதி கடிதம் எழுதி அனுப்புனாங்க. அந்த ஹிர்கல் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹுடைய அழைப்பை கேவலப்படுத்தினா அசிங்கப்படுத்தினா ரசூலுல்லாஹ் திரும்ப பதில் அனுப்புனான். எப்படி பதில் அனுப்புனா, இன்னக்க தாவுத்தனி இலல் ஜன்னத்தி அறுதல சமாவாத்து வல்லாரது, நீங்கள் என்னை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்திருக்கிறீர்கள், எந்த சொர்க்கம் அதனுடைய அகலம் வானம் பூமி அளவுக்கு விசாலமானது என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் அழைத்திருக்கிறீர்கள். அப்ப சொர்க்கமே வானம் பூமி அளவுக்கு ஆகி போச்சுன்னா நரகம் எங்க இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணி சொல்ல கேள்வி எடுத்திருந்தான். சொர்க்கமே வானம் பூமி அளவுக்குங்கிறீங்க, இப்ப வானம் பூமி தானே மொத்த உலகமே, அப்ப சொர்க்கமே வானம் பூமி அளவுக்கு சொன்னா அப்ப நரகத்து எங்க போச்சு, நரகம் எங்க இருக்குது, நீ ஏத்துக்கட நரகத்து போவோங்கிறீங்களே அந்த நரகம் எங்க இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணி பதில் அனுப்பியிருந்தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதம் கொண்டு வந்த தூதர்கிட்ட சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ். அவன் கேள்வி பார்த்து என்ன பைத்தியக்காரனா இருக்கான், கிறுக்கனா இருக்கான், அறிவுபூர்வமா கேட்ட மாதிரி கேக்குறான், சுப்ஹானல்லாஹ் ஃபைனல் லைல் இதா ஜா நஹார். ரசூலுல்லாஹ் எங்கேயும் டாக்டர் பட்டவாங்களுக்கு, எங்கேயும் டாக்டர் பட்டவாங்கள, எங்கேயும் படிக்கல, ஆனா அந்த கடிதத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அழகான வார்த்தையை பாருங்க, நீ வானம் பூமி எல்லாமே சொர்க்கம் அப்படின்னு சொன்னா அப்ப நரகம் எங்க இருக்குது அப்படின்னு அவன் கேட்டான். ரசூலுல்லாஹ் பதில் அளிக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் ஃபைனல் லைல் இதா ஜா அன்னஹார், அப்ப பகல் வந்துட்டா இரவு எங்க இருக்குது, பகல் வந்துட்டா இரவு எங்க இருக்குது, அப்ப இரவு கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால இரவு இல்லைன்னு அர்த்தமா, பகல் இந்த உலகத்தை முழுது ஆக்கிரமிச்சிருச்சு அப்ப இரவு எங்க போச்சு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைக்கு முஹத்தீஸீன்கள் விளக்கம் எழுதுறாங்க பாருங்க, பக்கம் பக்கமா இந்த ஒரு வார்த்தைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு வார்த்தைக்கு ஃபைனல் லைல் இதா ஜா நஹார், அப்ப பகல் வந்துட்டா இரவு எங்க போச்சு அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா விளக்கம் எழுதுறாங்க. இப்னு கஸீர்ல 22 பக்கத்துக்கு விளக்கம் எழுதுறாரு. இப்னு கஸீர் எப்படின்னா ஒரு ஆயத்துக்கு அரை பக்கம் கால் பக்கத்துக்கு மேல் விளக்கம் எழுத மாட்டாரு. அப்படிப்பட்ட இப்னு கஸீர் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைக்கு 22 பக்கத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. எனக்கு வந்து பார்த்தா தலை சுத்தி போச்சு, எந்த விளக்கத்தையும் மக்கள் சொல்றது அப்படின்னு சொல்லி அதுல சுருக்கமா ரெண்டு விளக்கம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, உனக்கு கண்ணுக்கு தெரியாதனால இல்லைன்னு அர்த்தம் இல்ல, பகல் வந்தா இரவு மறைஞ்சிருது அப்ப இரவே இல்லைன்னு அர்த்தமா, பகல் தான் உலகம் போல.